நாடோடி பாட்டு பாட தந்தன கந்தன தாடம் நாடெங்கும் காதலாலே நெஞ்சின் ஆயிரம் தாளம் நாடோடி பாட்டு பாட தந்தன கந்தன தாடம் நாடெங்கும் காதலாலே நெஞ்சின் ஆயிரம் தாளம் இருபது வயதில் வருவதுதான காதல் அறுபது வரையில் தொடர்வதுதானே காதல் சிரிக்கிற போது சிரிப்பதுதான காதல் அழுகிற போது ஆறுதல் தானே காதல் காதலை நான் பாடவா கொள்ளும் போது அடியாக வேண்டுமே தட்டு தடுமாறி சோர்ந்து விடும் போது இடியாக வேண்டுமே உன் உள்ளம் நான் கண்டு என் உள்ளம் நீ கண்டு உனக்காக நான் உண்டு என்று வாழும் காதல் தானே காதல் நல்ல காதல்க்கு ஒருவன் என்பதுதானே காதல் காதலை நான் பாடவா பூவிலே தேடவா காவேரி என்ன எல்லாமே பெண்மையே நம்மை இங்கு நாளும் தாங்குகிற பூமி அது கூட பெண்மையே நாடாளும் ஆணுக்கும் வீடாள பெண் வேண்டும் கடல் போன்ற வாழ்வினே கலங்கரை விளக்கம் தானே பெண்மை காதலாலே நெஞ்சில் ஆயிரம் தாளம்